రామాంజలయ పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాధార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్తదితరాణి ప్రణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితాయువరయ స్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మహన్వయానాం ఆద్యస్య నః కులపతే గోకులాభిరామం శ్రీమత్ పదంఘ్రీవళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణ వరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్ పరాంకుశమణిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ శతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్ సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం తిరువెళ్ళినాడెన్నం తెన్కురుహూరెన్నం అరుణియం అరుమరేహందాయ్ அடியனியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருஹூர்பேனும் இனத்தாரை எல்லா திரைஞ்சேன் தனத்தாறு மேதும் குறைவிலேன் என்று சரகோபன் பாதங்கள் யாவுடைய பற்று எய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சரகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை முதலரங்கர் அன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் சரகோபன் மொயம்பாள் வளர்க்க இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தரையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாதமுனீந்திரவம் செய்தராதீந்து தத்பிரேரித శ్రీమత్ శ్రీ కురుకేశ క్లుప్త సటచిద్ వేదాంత భాష్యం శుభం శ్రీరంగేశ కృతాజ్ఞయా శుతి శిర సూర్య ప్రసార క్రమాత్ వ్యాకుపన్ నిగమాంతల కొణము నిర్దత్తామతి నిర్మలాం శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి పితామహస్యాపి పితామహస్య సుతం వరణ్యం శతకోపసూక్తే సహస్రశత్ సంఖ్యక భాష్యకారం సఖారి నామానమహం ప్రపద్యే. ముదల్ పత్తిలే తిరువాయిమొళియిలే ముదల్ పత్తిలే ఆరాం దశకం పరివిదిల్ ఈసినై పాడి ఎందు ఆరంభిక్కుం తిరువాయిమొళి. ఇదకు మున్నాడి எம்பெருமானுடைய சௌசீல்யம் என்கிற குணத்தை பிரகாசம் பண்ணுவதாக வளவேலுலகின் முதலாய என்கிற திருவாய்மொழியை நாம் பார்த்தோம். எம்பெருமானை நான் எப்படி ஆராதனம் செய்வேன், நான் அவனுக்கு எப்படி கைங்கரியம் செய்வேன், நான் கைங்கரியம் செய்வது அவனுக்கு தோஷமாகாதோ என்று நினைத்து பின்வாங்கி இருக்க, அப்படி இல்லை, எம்பெருமான் தானே நம்மிடம் நெருங்கி வந்து நம்முடன் கலந்து பழகி நம் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக அவனுடைய சுபாவம். உண்மையில் அவனுடைய பரத்துவத்தை பார்த்தால் நாம் அவனுக்கு கைங்கரியம் செய்ய முடியாது, ஆனால் சௌசீல்யத்தை பார்த்தால் நாம் அவனுக்கு கைங்கரியம் செய்ய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஏன்னா சீவைகுண்ட லோகத்தில் இருக்கிற எம்பெருமான் சீவைகுண்ட லோகத்திலேயே இருந்தால் வச்சுக்கோங்க, அப்ப நம்ம ஒன்றும் கைங்கரியம் பண்ண முடியாது. ஆனால் அவன் பூலோகத்தில் வந்து நம்முடன் கலந்து பழகும்படி இருக்கிறபடியினாலே, இந்த கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கிறபடியினாலே அவனுக்கு கைங்கரியத்தை செய்ய முடிகிறது அப்படிங்கிற அர்த்தத்தை நாம் போன திருவாய்மொழியிலே பார்த்தோம். இப்பொழுது அந்த எம்பெருமானுடைய அந்த சௌசீல்ய குணத்தை பார்த்து ஆழ்வார் ரொம்ப சந்தோஷம் அடைந்தார். அந்த எம்பெருமானை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டார். அதை தான் மட்டுமல்லாமல் எல்லா சீவைஷ்ணவர்களோடும் சேர்ந்து அனுபவிக்கணும் என்று ஆசைப்பட்டார். அதற்காக எல்லாரையும் கூட்டி வச்சுன்னு அவர்களுக்கு உபதேசம் பண்ணும்படியாக ஆரம்பிக்கிறார் இப்போ. ஆனால் அப்படி அவர் பார்க்கும்போது அந்த சீவைஷ்ணவர்கள் எல்லாம் எம்பெருமானை கைங்கரியம் செய்வதற்கோ இல்ல எம்பெருமானுக்கு ஆராதனம் செய்வதற்கோ நல்ல உபகரணங்கள் இல்லையே என்று நினைத்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெருமாள் ஆராதனம் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கேற்ற வஸ்துக்களை கொண்டு ஆராதனம் பண்ணணும். இப்போ யார் யாருக்கு எதது ஏற்றுவோ அதை கொண்டு நாம் வந்து சமர்ப்பிக்கணும். பொதுவா அப்படிதானே இருக்கு. ஒரு ராஜாவை பார்க்க போறோம் அப்படின்னா, மகாராஜாவை பார்க்க போறோம் அப்படின்னா, அவருக்கேற்ற வஸ்துக்கள் எல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட சமர்ப்பிக்கணும். அப்பதான் அவருக்கு ஒரு திருப்தி உண்டாகும். அப்போ எம்பெருமான் சர்வேஸ்வரனா இருக்கிறபடினாலே அவனுக்கு திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு ஏற்ற வஸ்துக்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் எம்பெருமான் கிட்ட. அப்போ சர்வலோகத்தையும் சிருஷ்டிச்சு சர்வேஸ்வரனாக, தேவாதி தேவனாக, நித்திய சூரிய நிர்வாகனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஏற்ற வஸ்து எது அப்படின்னு பார்த்தா அது இங்க கிடைக்கல. பூலோகத்தில் கிடையாது, நம்ம கிட்ட கிடையாது. ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, எம்பெருமானுக்கு ஏற்றபடி பேசணும் அப்படின்னா வேத மந்திரங்களால அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். அது அவனுக்கு ஏற்றது. ஏன்னா வேதமும் நித்தியமானது, வேதமும் அபௌருஷேயமானது. ஆனால் நாமும் நம்முடைய வாக்குகள்னாலே, நம்ம வாயாலே ஏதோ அபத்தமாக ஏதோ ரெண்டு மூணு வார்த்தைகள் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணா அது அவனுக்கு எப்படி ஏற்றதா இருக்கும்? அதே போல எம்பெருமானுக்கு தீர்த்தம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கேட்டா, அப்போ வசத்தியான கங்கா தீர்த்தம் முதலான தீர்த்தம், தேவலோக தீர்த்தம், விரதா தீர்த்தம் முதலான தீர்த்தம், அதெல்லாம் கொண்டு போய் சமர்ப்பிக்கலாம். நாம ஏதோ இங்க இருக்கக்கூடிய சாதாரண தீர்த்தத்துவே எம்பெருமான் கிட்ட எப்படி சமர்ப்பிக்க முடியும்? இங்க ஏதோ கிணத்துல எடுத்த ஜலம், இது என்ன புண்ணிய தீர்த்தங்கள்லாம் கூட இல்லாமல், விசேஷமான தீர்த்தம் இல்லாமல். அப்போ சந்தனமோ தூபமோ தீபமோ புஷ்பமோ பழமோ தீர்த்தமோ எதை பார்த்தாலும் நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் சாதாரணம், ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் ஏதோ மனுஷருடைய போகத்துக்கு இருக்குமே தவிர சர்வேஸ்வரனுக்கு இதெல்லாம் ஏற்றது கிடையாது. ஏதோ இங்க சேத்துல முளைக்கிற சிந்தாமணியை கொண்டு பெருமாள் கிட்ட சமர்ப்பிக்கிறதா, இல்ல சொர்ணத்தினாலேயே தாமரை புஷ்பம் ஒண்ணு பண்ணி அதை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதா எது விசேஷம் அப்படின்னா, சொர்ணத்தினாலேயே தாமரை புஷ்பம் பண்ணி சமர்ப்பிக்கிறதா விசேஷம். ஏன்னா அவனுடைய பிரபாவத்துக்கு அதுதான் ஏற்றதாக இருக்க முடியும். இதை போய் நான் எப்படி சமர்ப்பிப்பேன், ஒண்ணுமில்லாத இந்த தாமரை பூவை நான் எப்படி சமர்ப்பிப்பேன் அப்படின்னு இருக்கும். அவன் சர்வலோக நிர்வாகனாக இருக்கப்படினாலே அவனுடைய பிரபாவத்துக்கு ஏற்ற மாதிரி கைங்கரியம் செய்யணும்னா அந்த உபகரணங்கள் எல்லாம், அந்த கைங்கரியத்துக்கு தேவையான வஸ்துக்கள் எல்லாம் இங்க இல்ல, நம்ம கிட்ட இல்ல. அதனால அவனை போய் நான் எப்படி கைங்கரியம் பண்ண முடியும், அவன்கிட்ட போய் நான் எப்படி ஆராதனம் பண்ண முடியும் அப்படின்னு கஷ்டப்பட்டு எல்லாரும் பேசாம இருக்கான். ஏதோ பகவான் இருக்கா, அவனை ஆராதனம் பண்றதுக்கு எனக்கும் யோகியதை கிடையாது, அதுக்கான வஸ்துக்களும் இங்க கிடையாது, நான் எப்படி ஆராதனம் பண்ணுவேன் அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஆழ்வார் அவர்களை பார்த்து உபதேசம் பண்றார். அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம், எம்பெருமான் ஸ்வாராத்யம், சுலபமாக அவனை ஆராதனம் பண்ண முடியும். அவன் பெரிய வஸ்துக்கள் எல்லாம் எதுவுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது இல்ல. நம்ம என்ன சமர்ப்பிக்கிறோமோ அதை ரொம்ப ஆசையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். சுகரபஜனதாம் மாதவ அப்படின்னு தாத்பரிய ரத்னாவளி, சுகர பஜனதா, ரொம்ப சுலபமாக அவனை பஜனம் பண்ண முடியும், சுலபமாக அவனை ஆராதனம் பண்ண முடியும். ஒண்ணு சமப்பட வேண்டாம், நம்ம கையில என்ன பூ கிடைக்கிறதோ அதை அவன் கிட்ட சமர்ப்பிக்கணும். நமக்கு என்ன தூபமோ தீபமோ சந்தனமோ என்னென்னவோ நாம எனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை அவன் கிட்ட சமர்ப்பிக்கணும், அவ்வளவுதானே தவிர அவனுக்கு விசேஷமா அதுதான் வேணும் அப்படின்னா மற்றதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அவன் எதிர்பார்க்கறது கிடையாது. பெருமாளுடைய திருவாராதனத்துல அவனுக்கு ஆகாரத்துக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு பலவிதமான பட்சணங்களும் அன்ன பாயச சூபாபோ என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஆராதனத்திலேயே, பாயசாண்ணம் குட அன்னஞ்ச முக்காங்கம் சுத்தமோதனம் தலிக்ஷீராஜ்ய சம்மிஸ்ரம் நானா கோபலான்விதம் அப்படின்னு பலவிதமான பருப்புகள், பலவிதமான காய்கறிகள், பலவிதமான பழங்கள், நிறைய நெய், நிறைய தேனை இதெல்லாம் வச்சு துத்தத்தை வச்சு எம்பெருமானை சமர்ப்பிச்சா விசேஷம்தான். ஆனா அதுதான் வேணும் அப்படிங்கறது எதிர்பார்க்கிறவங்க கிடையாது. பின்ன என்ன கேட்டா எம்பெருமான் என்ன சொல்றாங்க கேட்டா, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. ஒண்ணுமில்லாத ஒரு புஷ்பமோ இல்ல ஒரு பழமோ இல்ல ஒரு துளசி பத்திரமோ எதுவானாலும் சரி, பக்தியோட கொடுத்தான்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நிறைய வஸ்து கொடுத்தாலும் மரியாதை இல்லாம கொடுத்தா அதுல சந்தோஷம் இருக்காது யாருக்கும். மரியாதை இல்லாத பூஜை அப்படிங்கறத மனுஷன் கூட ஏத்துக்க மாட்டான். இதே மரியாதையோட பூஜைன்னு இருந்தா சின்னதா இருந்தா கூட சந்தோஷமா மனசு நிறைஞ்சு ஏத்துப்பான். எம்பெருமான் சொல்றான், எனக்கு பக்தினால கொடுங்கோ, கொடுக்கறத எதை கொடுத்தாலும் பரவாயில்ல, அன்பு அப்பிருத்தம் அப்படிங்கிற பாகவதத்தை ரொம்ப ரொம்ப அணு ரொம்ப சின்னதா இருந்தா கூட போதும், எனக்கு அது பெருசாயிக்கும், நான் பெருசா நினைச்சேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அவனுடைய மனசு. அந்த மனசு எதனால எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான்னா, அவன் பரிபூர்ணனா இருக்கிறபடினால தானே நமக்கு இந்த சந்தேகம் வருது. எம்பெருமான் எப்படிப்பட்ட பரிபூர்ணன், எப்படிப்பட்ட வந்து சர்வேஸ்வரன், அவனுக்கு நாம என்ன சமர்ப்பிப்போம் சந்தேகம் தானே வருது. அப்போ அதுக்கு சமாதானம் என்ன இருக்குன்னா, அவன் பரிபூர்ணன் ஆனபடினாலேயே நாம சமர்ப்பிச்சு அதனால அவனுக்கு ஆக வேண்டிய காரியம் எதுவும் கிடையாது. நிறைய ரத்னங்கள்லாம் பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சான் ஒருத்தன், இல்ல வெறும் புஷ்பத்தை தொடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிச்சான் ஒருத்தன் அப்படின்னு வச்சுப்போம். இந்த ரத்னத்தினால்தான் அவனுக்கு கிருதார்த்தத்தும் புஷ்பத்தினால கிருதார்த்தத்தும் இல்ல அப்படின்னா, அப்போ வருஷத்தை சமர்ப்பிக்கணும், காலத்தை சமர்ப்பிக்க கூடாது. 10,000 ரூபாய் சம்பாவனை பண்ணணும், இல்ல 1,000 ரூபாய் சம்பாவனை பண்றாரு அப்படின்னு வச்சுப்போம். 10,000 ரூபாய் சம்பாவனை பண்ணலாமா, 1,000 ரூபாய் சம்பாவனை பண்ணலாமா அப்படின்னா, 10,000 ரூபாய் சம்பாவனை பண்ணா அந்த வாத்தியாருக்கோ அவருக்கு இருக்கக்கூடிய திருப்திங்கிறது 1,000 ரூபாய் சம்பாவனை பண்ணா வராது. ஏன்னு கேட்டா, இந்த 1,000 அவருக்கு குறைவை தரும், 10,000 அவருக்கு நிறைவை தரும். அப்படிதானே இருக்கு லோகத்துல, அப்படிதானே பாத்துக்கோ. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு ஒரு வஸ்து அவனுக்கு குறைவை தரும் அப்படின்னும், இன்னொரு வஸ்து அவருக்கு நிறைவை தரும் அப்படின்னு இருந்தால் அப்ப அவனுக்கு அதைதான் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு இருக்கலாம். ஆனா அவன் எப்பவுமே சொதா பரிபூர்ணன், எப்பவுமே நிறைந்தே இருப்பவன். நாம சமர்ப்பிக்கிற பூவுனாலும் அவனுக்கு ஆக வேண்டிய எதுவும் இல்லை, நாம சமர்ப்பிக்கிற ரத்தனத்தினாலும் அவனுக்கு ஆக வேண்டிய எதுவும் இல்லை. இல்ல சாதாரண பழத்தை சமர்ப்பிச்சாலும் அதனால அவனுக்கு எதுவும் கிடையாது, இல்ல நிறைய பக்ஷணங்கள்லாம் பண்ணி விசேஷமா நெய்லேயே பண்ணி சமர்ப்பிச்சாலும் அதுலயும் அவனுக்கு ஒன்னும் பூர்த்திங்கிறது, அதனால ஒரு லாபங்கிறதும் கிடையாது. எப்பவுமே பரிபூர்ணனா இருக்கான், எந்த அபேட்சையும் கிடையாது, எந்த தேவையும் கிடையாது. நீ சமர்ப்பிச்சாலும் சமர்ப்பிக்கட்டாலும் அவனுக்கு ஒரு குறவும் கிடையாது. அப்படி இருக்கிறவன் கிட்ட நம்ம எதை சமர்ப்பிச்சா என்ன? அப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டான்னா, அப்படி பரிபூர்ணனாக பகவான் இருக்கிற வழினாலே அவன் உயர்ந்த வஸ்துதான் எனக்கு அப்படின்னா கேட்காமல், நீங்க எதை சமர்ப்பிச்சாலும் பக்தியோட சமர்ப்பிவாத எதிர்பார்க்கறான். பக்தினா பிரீத்தி, பிரீத்தியோடு கூட எதை சமர்ப்பிச்சாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். ஒரு சாதாரண பூ தோட்டத்துல பறிச்ச பூல ஒரு சின்ன வாழை நாரை எடுத்து அந்த பூவை தொடுத்து அது பெருமாளுக்கு பக்தியோட சமர்ப்பிச்சார்னா, பெரிய ரத்ன மாலை கிடைச்ச பக்தியோட சமர்ப்பிச்சார், ரத்ன மாலை கிடைச்சா என்ன சந்தோஷமும், அந்த சந்தோஷத்தோட பெருமாள் சாத்திப்பார். அத ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்மனோ, ரொம்ப சந்தோஷம். தத்தே நபேன சிரசா தவ மௌலிமாலாம் அப்படிங்கிற கோதா ஸ்திதியில தலை வணங்கி ஏத்துக்கிறான் பெருமான் ஆண்டாளுடைய சூடி கலைந்த மாலை. அதனால ஆசிரியர்கள் ரொம்ப பக்தியோட கொடுக்கக்கூடிய திரவியம், சின்ன திரவியமானாலும் ஒண்ணுமில்லாத திரவியமானாலும் அதை சந்தோஷத்தோட ஏத்துப்பான். இல்ல பக்தி இல்லாம கொடுக்கறது எத்தனை பெரிய வஸ்து ஆனாலும் அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அது இருக்கட்டும். அதனால இப்ப நாம வந்து அவனுக்கு நாம என்ன சமர்ப்பிப்போம், அப்படிப்பட்ட வஸ்து எனக்கு இல்லையே அப்படின்னா நினைச்சுன்னு கஷ்டப்பட வேண்டாம். சுகரபஜனதாம் சுலபமாக அவனை பிரீத்தி செய்யக்கூடிய, முன்னாடியே பார்த்தோம் உலகத்திலேயே மிக மிக சுலபமான காரியம் எது என்று கேட்டால் பகவான் ஹரியை சந்தோஷப்படுத்துவதுதான். பகவதத்தில் இந்த விஷயம் இருக்கு, ஹரியை சந்தோஷப்படுறதா, ரொம்ப சந்தோஷப்படுத்துவது ரொம்ப ரொம்ப சுலபம். மனுஷியால சந்தோஷப்படுத்துறது நடக்காது, மனுஷியால திருப்திப்படுத்துறது நடக்காது. எத்தனை பண்ணினாலும் உங்களுக்கு திருப்திங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்றான் நிறைய பேர். ஆனால் ரொம்ப சுலபமாக பத்திரத்தை சமர்ப்பிச்சு, புஷ்பத்தை சமர்ப்பிச்சு, ஒண்ணுமில்லாத பழத்தை சமர்ப்பிச்சு, தீர்த்தத்தை சமர்ப்பிச்சு எம்பெருமான சந்தோஷப்படுத்தி வைக்க முடியும். அப்படி சுவாராஜ்யனாக சுலபமாக ஆராதிக்கப்படுவனாக எம்பெருமான் இருக்கான். நீங்க அங்க எங்க போய் எதுவும் தர வேண்டாம். உங்க கையில என்ன புஷ்பம் கிடைக்கிறதோ எது கிடைக்கிறதோ அதை பெருமாளுக்கு சமர்ப்பியுங்கள் போறோம் அப்படின்னு ஆழ்வார் உபதேசம் பண்ற இந்த தசகத்திலே. எம்பெருமானிடம் பக்தி பண்ணி அவனுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு ஏற்ற உபகரணங்கள் இல்லையே அப்படின்னு யாரும் கஷ்டப்படுறாலும் அவளை பார்த்து செய்யற உபதேசம் இப்படிலாம் கஷ்டப்பட வேண்டாம். நீங்கள் சிரமம் இல்லாமல் அவனை ஆராதனம் பண்ணால் அவன் ஏற்றுக்கொள்வான், பக்தியுடன் பண்ணால் அவன் ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கறத இதுல இந்த பரிவதில் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த திருவாய் மொழியிலே அருளி செய்கிறார். பரிவதில் ஈசனை பாடி விரிவதும் ஏவலுருமேர் பிரிவகையின் நிலம் நீர் தூய் புரிவதுவும் புகை பூவே. துக்கம் இல்லாமல் ஒரு விதமான தோஷமும் கலக்காமல் இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவன் சர்வேஸ்வரன். அவனை போய் அடைய வேண்டும். அங்கே சீதை குற்றத்திலே அவனை அடைந்து பல்லாண்டு பாட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். ஆழ்வார் சொல்லுகிறார், சர்வேஸ்வரனான எம்பெருமானிடம் போய் எல்லா தடங்கல்களும் நீங்கி சீவை குன்றத்திலே சேர்ந்து அவனுக்கு திருப்பல்லாண்டு பாடி கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களே, நீங்கள் எம்பெருமானுடைய ஆராதனத்துக்கு ஏற்ற பொருள்கள் எதுவுமே இங்கு இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் நல்ல தீர்த்தம் அதை தூவி தூபம் புஷ்பம் முதலானதெல்லாம் இங்கே என்ன கிடைக்கிறதோ அதை வைத்து அவன் திருவடிகளை செய்யலாம். அவன் சுவாதாத்தியன், சுலபமாக ஆராதனம் செய்யப்படக்கூடியவன். ஆராதனம் அப்படின்னா பிரீணனம் அர்த்தம். அதாவது ஒருத்தருக்கு பிரீத்தியை கொடுக்கக்கூடிய செயல் எதுவானாலும் அதுக்கு ஆராதனம் அப்படின்னு பெயர். அது எந்த செயல் வேணா ஆகலாம். உதாரணமா ததியாராதனம் அப்படிங்கிறோம். ததியான பாகவதாள், பாகவதாளுக்கு ஆராதனம் என்ன? ததியாராதனம் நம்ம வந்து ஆகாரத்தை சொல்லி ஒருத்தருக்கு, ஒரு நல்ல வைஷ்ணவரை நம்ம வந்து ஆத்துல கூட்டு வச்சு அவருக்கு ஆகாரம் பண்ணா ததியாராதனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அவருக்கு பிரீத்தி வரக்கூடிய காரியம் இது. எம்பெருமானுக்கு பிரீத்தி வரக்கூடிய காரியம் எதுவானாலும் அதுக்கு ஆராதனம் பெயர். பகவானை குறிச்சு தியானம் பண்ணால் அதுவும் ஒரு ஆராதனம். பகவானை குறிச்சு யாகம் பண்ணால் அதுவும் ஒரு ஆராதனம். பகவானை குறிச்சு ஆற்றல இஜ்ஜிய பண்ணால் அதுவும் ஒரு ஆராதனம். ஆக எம்பெருமானை பிரீத்தி பண்ணுவதற்கு நல்ல உபகரணங்கள் கிடைக்கலையே என்று கவலைப்பட வேண்டாம். கிடைக்கிற உபகரணங்களோ அதை சமர்ப்பித்தால் அவன் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு அர்த்தம். இந்த பாசுரத்தில் பறிவதில் ஈசனை பாடி, பறிவது இல் துக்கம் இல்லாத, அதாவது எந்த தோஷங்களும் இல்லாத ஈசன் சர்வேஸ்வரன், அந்த சர்வேஸ்வரனை பாடி விரிவதும் மேவலுருவீர். விரிவது அப்படின்னா மேல மேல சமர்த்தியாயி நல்ல ஞானத்தோடு கூட நல்ல கைங்கரியத்தோடு கூட அவனை சேவிக்கணும் அப்படின்னு அந்த மேவல், அந்த சமர்த்தி, அந்த செழிப்பை, அந்த ஐஸ்வர்யத்தை ஆசைப்படுபவர்களேன்னு கூப்பிடுறார். பறிவதில் ஈசனை பாடி விரிவதும் மேவலுருவீர். நீங்க என்ன கேட்டா, பிரிவகையின்றி எம்பெருமானை விட்டு பிரிந்து போகக்கூடாது. அவனை நான் எப்படி ஆராதனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போகக்கூடாது. அவனை ஆராதனை பண்றதுக்கு எங்கேயில என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சு பிரிஞ்சு போகக்கூடாது. பிரிந்து போகாமல் நன்னீர் தூய், நல்ல தீர்த்தத்தை தீர்த்தத்தை அப்படி சாப்பிச்சா போறோம், தீர்த்தத்தை தெளிச்சா போறோம். புரிவதும் புகை பூவே, சமர்ப்பிப்பதும் எம்பெருமானை சமர்ப்பிப்பதற்கும் புகையும் பூவும் தான், பெருசா ஒண்ணும் கிடையாது. எந்த புகையானாலும் சரி, எந்த பூவானாலும் சரி, ஏதோ ஒரு புகை, ஏதோ ஒரு பூ, ஏதோ ஒரு தீர்த்தம். பிரிஞ்சு போக கூடாது, இது கிடைக்கலையே அது கிடைக்கலேன்னு சொல்லிட்டு விட்டு போக கூடாது. பிரிவகையின் நிலன் நீர் தூய் புரிவதும் புகை பூவே, நல்ல தீர்த்தம். நல்ல தீர்த்தத்தை இது பண்ணா போதும். நல்ல தீர்த்தம் சொன்னபடினால வேற ஒண்ணு வேண்டாம், பெருமாள் எதையும் எதிர்பார்க்கல. தீர்த்தத்திலேயே விசேஷமான தீர்த்தம் தான் வேணும். அதுல தீர்த்த பரிமளம் அப்படின்னு சொல்லிட்டு இது இதெல்லாம் சேர்த்திருக்கணும். அது சேர்க்காம தீர்த்த பரிமளம்ங்கிறது கூடவே கூடாது. நல்ல ஏலக்காய் இருக்கா, நல்ல லவங்க பொடி இருக்கா, ஏலா ஜாதி லவங்க சம்பக வில தற்கோல முஸ்தானிகா யுக்மோசீர பட்டீர சார விலச கற்பூர காஷ்மீரவது ஸ்நானீயம். ஆன்மீகத்துல ஆராதனத்துல அக்யபாத்தியாதிகள் தீர்த்தத்துல என்னென்ன சேர்க்கணும் பார்த்தா நிறைய இருக்கு, நிறைய சொல்லியிருக்கா அத்தனை சேர்க்கணும்னு. அப்படிப்பட்ட தீர்த்தம் கொடுக்கணுமா? அவ்வளவு சொல்ற நன்னீர், நல்ல தீர்த்தம் கொடுத்தா போறோம், நல்ல தீர்த்தம் சுத்தமான தீர்த்தமா கொடுத்தா போறோம். அது இப்படி இப்படி நிறைய அதெல்லாம் அவன் எதிர்பார்க்கறது இல்ல, நாம இருக்கும்போது கொடுக்கணும். இல்லையே அப்படின்னு நினைச்சுன்னு விலகக்கூடாது. அதான் பிரிவகையில் நீ அதை பிரிந்து போகாமல் நன்னீர் தூய் புரிவதும் புகை பூவே. என்னென்ன சமர்ப்பிக்கணுங்களோ நீங்க சமர்ப்பிக்கிறது புகை பூவே, ஏதேனும் ஒரு புகையும் ஏதேனும் ஒரு பூவும் ஆகலாம் அப்படின்னு அர்த்தம். அழகா இங்கே சாட்சா சுவாமி சாதிச்சிருக்க, நன்னீர் சுத்த ஜலத்தை ஏழாவது சம்ஸ்காரங்கள் வேண்டும் என்று நிர்பந்தமில்லை, தூய் தூவி யசாததாவா தெளித்து என்றபடி அந்த தீர்த்தத்தை சமர்ப்பிக்கிறதும் எத்தனை சம்ஸ்காரத்தோடு சமர்ப்பிக்கணும், பரிஷ்காரத்தோடு அப்படிலாம் இல்லாமல் ஏதோ தீர்த்தத்தை இப்படி தெளிக்கிறான். திருவாரணம் மனசை பார்த்தா தெரியும், உதினாப்பட்டவோட தெளிச்சிருப்பான். புகை பூவே ஏதேனும் ஒரு புகையும் ஏதேனும் ஒரு பூவும் ஆகும் அப்படிங்க, ஏதேனும் ஒரு புகையும் பூவும் பகவான் சமர்ப்பிச்சு. சந்தனம் சகுங்கம கற்பூராகுது சம்பக பத்மக மிஸ்ரா கந்தாக அப்படின்னு, இன்னும் கற்பூரம் அதுக்கப்புறம் வந்து குங்குமம் பூ இதெல்லாம் சேர்த்து வச்சு சந்தனம் அழகா சமர்ப்பிச்சா விசேஷம். ஆனா இல்லையேன்னு விலக வேண்டாம், ஆத்துல கிடைக்கிற ஏதோ சந்தனத்தை வச்சு பகவானுக்கு சமர்ப்பிச்சா போதும். புரிவதுவும் புகை பூவே ஆக சர்வ சுலபனாக எதை சமர்ப்பிச்சாலும் ஏற்றுப்பான் அப்படின்னு அர்த்தம். இது பல இடத்துல ஸ்பஷ்டம். குச்சேலர் என்ன சமர்ப்பிச்சார், அவள் சமர்ப்பிச்சவர் பகவான் எப்படி அவள் சமர்ப்பிக்க கூட பயந்த குச்சேல விற்பாந்தம் இங்க ரொம்ப பொருந்தும். ஏன்னு கேட்டா பகவானுக்கு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்து ஒரு அவளை கட்டி கொண்டு வந்தார். அவள் வஸ்திரமே கிழிச்சல், அதுல அவள் கட்டுறதுக்கே இடமில்லை, இருந்தா கூட ஒரு மூலையில போய் அவளை கஷ்டப்பட்டு கஷ்டி அதை கொண்டு வந்து துவாரகைக்கு வந்தவர். துவாரகையில கிருஷ்ணன் ஓடி வந்து குச்சேலன் அணைச்சிண்டு அவனுடைய கட்டில உட்காந்து வச்சுட்டான். அத பார்த்தா இவர் ஆச்சரியப்படுற குச்சேலன், ஏழு கட்டு தாண்டி உள்ளுக்குள்ள இருக்கு, அந்த கட்டிலே ரத்னமயமா இருக்கு, சொர்ணமயமா இருக்கு, பக்கத்துல லட்சுமி பிராட்டி ருக்மிணி பிராட்டி வேற இருந்துட்டு இருக்க, அவருடைய ஆபரணங்கள் என்ன, கண்ணனுடைய ஐஸ்வர்யம் என்ன, இவனுடைய கிரீட்டாதி ஆபரணங்கள் எல்லாம் என்ன, இவனுடைய ஐஸ்வர்யம் இவனுடைய மாளிகை என்ன, துவாரகா நகரமே இவனுடைய அந்த நகரத்தினுடைய அழகு என்ன, இதெல்லாம் பார்த்து இப்படிப்பட்ட ஒரு ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன், மகாராஜாதிராஜனா இருக்கக்கூடியவன், அவங்கிட்ட நிறைய ராஜாக்கள்லாம் வந்து கப்பம் கட்டுவாளாம். நம்ம கப்பம் கட்டும் போது தங்க தேசத்துல வந்து நிறைய பொண்ணுகளையும் முத்துகளையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவன் திருவடியை சமர்ப்பிப்பாளாம். அப்படி இருந்தா நல்லா இருக்கும், ஒண்ணும் இல்லாத அவள் போய் அவங்கிட்ட கொடுக்கறதாவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை மடக்கி வச்சுட்ட வெளியில காமிக்காம. அவங்கிட்ட நான் எப்படி சமர்ப்பிப்பேன் இங்க போய். ஆனா பகவானே இவருடைய பக்தியை பார்த்து அந்த அவளை தானே கேட்டு எடுத்துக்கிறான் அப்படின்னு வருது, தானே வாயில சாப்பிடுறான், அவள் எனக்கு பிடிக்கும் தானே கொண்டு வந்திருக்க என்று சொல்லி சாப்பிடுறான். ஆக அந்த ரீதியில நாம் பிரிவகை எண்ணி பிரிந்து போக இல்லாமல் நாம அவனுக்கு ஏதாவது சமர்ப்பிக்கணும், கிடைத்ததை அவனுக்கு சமர்ப்பிக்கணும், அப்படி சமர்ப்பிக்கிறது தான் அவனுக்கு ஆதாரம். வேற எதுவும் அவனுக்கு ஆதாரம் சரியா ஒண்ணும் கிடையாது. பிரிவகையின் நீர் தூய் புரிவதும் புகை பூவே அப்படின்னா பல விற்பாந்தங்கள், பத்திரம் புஷ்பம் பணம் தொகைங்கிறது அழகான விஷயம். ஸ்ரீ பட்டருடைய விற்பாந்தம் ஒண்ணு ரொம்ப பிரசித்தம், எந்த பூவை சமர்ப்பித்தாலும் பகவான் ஏற்றுக்கொள்வான், எந்த தூபத்தை சமர்ப்பித்தாலும் பகவான் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு அழகா சொல்லிட்டு வர. அப்ப ரஞ்சீகர் அழகா கேட்டாரா, சுவாமி எந்த பூவை சமர்ப்பித்தாலும் ஏற்றுக்கொள்வான்னு சொன்னீங்க, நான் கண்டகாரிகா புஷ்பம் பகவதி நிவேதியத்தின் சாஸ்திரம் சொல்லியிருக்கேன், கண்டகாரிகை பூவை பகவானுக்கு சமர்ப்பிக்க கூடாது, அது முள்ளு செடியோட பூ, முள்ளு செடியோட பூ போய் பகவானுக்கு சமர்ப்பிக்க கூடாதுன்னு சொல்றாளே, நீரானா எந்த பூ வேணா சமர்ப்பிக்கலாம் சொன்னீரே அப்படின்னா, அதுக்கு பட்டர் ஆச்சரியமா பதில் சொன்னாரா, பகவான் எதை சமர்ப்பித்தாலும் ஏற்றுக்கொள்வான், ஆனா சாஸ்திரத்துல இந்த முள்ளு பூவை சமர்ப்பிக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம், அந்த பூ பறிக்கும் போது உன் கையில முள்ளு குத்திருத்துனா என்ன பண்றது அப்படிங்கறதுக்காக பகவான் அதை ஒதுக்கி இருக்கான் அப்படின்னு சொன்னாரா. அதாவது அத்தனை பகவான் எதை கொடுத்தாலும் ஏத்துமா. அதே சமயம் ஒரு ரசமாக அந்த விஷயத்த சொல்ற, சாஸ்திரம் சொன்ன விஷயம் இருக்கு முள் பூ சமர்ப்பிக்க கூடாது அப்படிங்கிறது, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா யுக்திமத்தா இருக்கு. சில பூவெல்லாம் நம்ம பறிக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் கேட்டா, இந்த மாதிரி முள்ளு செடியை போய் பறிச்சுடுவா, கஷ்டப்பட்டு உடம்புல பத்து இடத்துல முள்ளு வீசிண்டாவது இந்த புஷ்பத்தை சமர்ப்பிச்சு கொண்டு வந்து பகவானுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சாஸ்திரம் இருந்து வச்சுக்கோங்க. அப்போ அவனை சுலபமா ஆராதனம் பண்ண முடியாது. ஆனா அப்படி எல்லாம் ஒண்ணு சொல்லு, எதை கொடுத்தாலும் ஏத்துக்க. அப்ப நாம எதுக்கு முள்ளுல கஷ்டப்படணும், எதுக்கு முள்ளு செடியில இருந்து எடுக்கணும்? அதனால அது வேண்டாம் தான் பகவானுக்கு திருவுள்ளம். அதைத்தான் பட்டர் இப்படி அழகாக அருள் செய்திருக்க. அதே சமயம் சாஸ்திரங்கள்ல பார்த்தோம்னா என்னென்ன புஷ்பம் பகவானுக்கு விசேஷம், என்னென்ன புஷ்பம் பகவானுக்கு சமர்ப்பிக்கலாம், என்னென்ன புஷ்பம் பகவானுக்கு சமர்ப்பிக்க கூடாது அப்படிங்கறதும் இருக்கு. சாஸ்திரங்கிறது பகவானுடைய திருவுள்ளம் தானே, அந்த திருவுள்ளத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல சுகந்தங்கள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய புஷ்பங்களோ இல்ல கீழே தரையெல்லாம் விழுந்து இருந்து கால் மிதிப்படக்கூடிய இடங்கள்லாம் இருந்து இருக்கக்கூடிய புஷ்பங்களையோ இதெல்லாம் பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டாம். புது அரிச்ச புஷ்பங்கள் முதலானதெல்லாம் சமர்ப்பிக்க வேண்டாம், அழுகி போன புஷ்பம் முதலானதெல்லாம் சமர்ப்பிக்க வேண்டாம் அப்படின்னா நிறைய சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. நமக்கு கிடைக்கிற புஷ்பத்திலேயே நன்னதா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு. அதனால என்ன கேட்டா சிரமப்பட்டு அதிகமாக சிரமப்பட்டு மறுத்தின்றி சமர்ப்பிக்கணும் அப்படிங்கறது கிடையாது. அதே மாதிரி பகவானுக்கு இதெல்லாம் சமப்பட்டு வஸ்து கிடைக்கலையே எனக்கு, அதனால பகவானுக்கு ஒண்ணுமே சமர்ப்பிக்க முடியாது என்னால அப்படின்னு சொல்லிட்டு பேசாம அகன்று இருப்பதும் கூடாது. கிடைக்கிற வஸ்துவ நல்ல வஸ்துவ பகவானுக்கு சமர்ப்பிக்கணும், சிரமம் இல்லாமல் பகவானுக்கு சமர்ப்பிச்சா அவன் ஏத்துப்பான் அப்படிங்கறது இதனுடைய சாரம். பரிவதில் ஈசனை பாடி விரிவதும் மேவலு துருவீர் பிரிவகையின் இனன் நீர் தூய் புரிவதுவும் புகை பூவே வலுவார் தன்னந்துழாயான். முதல்ல இந்த பாட்டு, இந்த பாட்டினுடைய சாரமாக திரமிடோபுரிஷ தாத்பரிய ரத்னாவளி அது பார்க்கணும். ஆமா அழகான விஷயம் அக்ரீதைஹி அர்ச்சியபாவாத் அப்படிங்கிற அக்ரீதைரர்ச்சியபாவாத் அப்படின்னா ஸ்லோகம் ஆரம்பம். அக்ரீதையினா விலை வாங்கி சம்பாதிச்சு, விலை கொடுத்து வாங்கி சம்பாதிச்சு அச்சிய அச்ச பண்ணணும் இல்ல, கிடைக்கிற வஸ்துவ கொடுத்தா போறோம் அப்படின்னு இருக்கிறபடினாலே அண்ணா பைசாவெல்லாம் நிறைய செலவு. என்ன அர்த்தம் கேட்டான்னா என்ன செலவு பண்ணணும் பகவானுக்கு ஒரு புஷ்ப செலவு, நாம ஒரு செலவு பண்ண வேண்டாம், பைசா செலவும் பண்ண வேண்டாம், சரீரத்துல பெரிய அளவு செலவும் பண்ண வேண்டாம், உடம்பும் கஷ்டப்பட வேண்டாம், கிடைக்கிறத சம்பிச்சா போவோம். நல்ல அர்த்தங்கள் எல்லாம் அதாவது நிறைய பைசா செலவு பண்ணி உத்தமமான ரத்தன ஹாரம் தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். புஷ்பம்னா சொன்ன புஷ்பம் தான் சமர்ப்பிக்கணும், ஹாரம்னா ரத்னஹாரம் தான் சமர்ப்பிக்கணும். அப்படின்னா இருந்தா கஷ்டம். அக்ரி இதை ஒரு பைசா செலவு கிடையாது, எங்கேயோ மரத்துல பூக்கிறது, பூக்கிறதும் பகவானுடைய ஒரு சிருஷ்டினாலதான் பூக்கிறதே தவிர நாம பண்ணல. நன்னா யோசிச்சு பார்த்தா நாம எதையுமே சிருஷ்டிச்சு பகவானுக்கு கொடுக்கல, பகவானே சிருஷ்டிச்ச வாழைப்பழத்தை தான் பகவானுக்கு கொடுக்கறோம், பகவானே சிருஷ்டிச்சு வச்ச பழத்தை தான் பகவான் கிட்ட சமர்ப்பிக்கிறோம், எல்லாமே அவன் சிருஷ்டிச்சதுதான் அவனுக்கு கொடுக்கறோம். நாமளா ஒரு சிருஷ்டிச்சுதான் பகவானுக்கு கொடுக்கணுங்கிறது கிடையாது, நம்மளால முடியவும் முடியாது. அதனால அக்ரி இதைஹி இல்ல பைசாவெல்லாம் கொடுத்து சிரமப்பட்டு வாங்கோ, இல்ல சரீரத்துல சிரமப்பட்டு முள்ளு பில்லு எல்லாம் குத்தி இப்படி அப்படி போய் 7 கிலோமீட்டர் தூரம் போய் அங்கிருந்து போய் நடந்து கொண்டு வந்து அப்படிதான் பகவான் சமர்ப்பிக்கா அப்படியா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒண்ணும் இல்லாமல் ஒரு பக்தியோட சமர்ப்பிக்கா. அக்ரி இதைரட்சிய பாவாது அதிக பைசா செலவு பண்ணி சம்பாதிக்க வேண்டாதபடி சுலபமான புஷ்ப சரிலாது இழனாலே பூஜிக்கப்படுபவன், சுலபமான புஷ்பம் கிடைக்கிற புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத. சகிதுபசதனே மோக்ஷநாத் தர்மசௌஸ்த்யாத் நிறைய செலவு பண்ணிதான் பஜனை பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. புரிவதும் புகை பூவே அப்படின்னு கிடைக்கிறத பூ புஷ்பத்தை புகையை சமர்ப்பிச்சா போறோம் அப்படின்னு சொல்ல முடியினால அக்ரீதே ரச்சவாத் அப்படின்னு இதனுடைய தாத்பரியமாக சுவாமி தேசியம் அருளி செய்தார். இதுல இந்த கடைசியில புரிவதும் புகை பூவேன்னு சொல்லிச்சு, அதுல வேற ஒரு பாடம் ஒண்ணு இருக்கு. புரிவதும் ஆமது பூவே, புரிவதும்னா சமர்ப்பிப்பதும், ஆமது பூவே என்ன பூ கிடைக்கிறதோ நமக்கு ஆகி வருகிற பூ, நமக்கு கிடைத்து வருகிற பூ, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பூதுவோ அதுதான் அப்படின்னு அர்த்தம். இந்த பூதம் வேணும் பகவானுக்கு. நல்ல உயர்ந்த ஜாதியை சேர்ந்த மல்லிகை தான் பகவான் ஏத்துப்பா, வேற எதுவும் ஏத்துக்க மாட்டான் அப்படின்னு இருந்தா மல்லிகை கிடைக்காதவாள் கஷ்டப்படுவா. எங்க ஊர்ல மல்லிகையே கிடையாது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கஷ்டப்படுவா. அப்படி இல்லையே, ஆமது என்ன பாருதோ உனக்கு என்ன கிடைக்கிறதோ அந்த பூ நீ சமர்ப்பிச்சா போருமே அப்படிங்கறதாக புரிவதும் புரிவதும் ஆவது பூவே, ஆமது பூவே அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. பெரிய ஆச்சாரியர் எல்லாரும் இந்த பாடத்தையும் எடுத்திருக்கா. அந்த பாடம் புரிவதும் புகை பூவே அப்படின்னு, ஏதோ ஒரு புகையும் பூவும் உனக்கு சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு அந்த பாடமும் எடுத்திருக்கான். ரெண்டு பாடம் இருக்கு. மதுவார் தன்னந்துழாயான் முழுவேத முதல்வனுக்கு, எதுவேது என் பணி என்னாது அதுவே ஆட்சியும் இடே. பகவானுக்கு ஆட்சியும் இடு, அதாவது பகவானுக்கு கைங்கரியம் செய்வதாவது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பாட்டுல சொல்ற. எம்பெருவான் தேன் பெருகக்கூடிய குளிர்ந்த அழகான துளசி மாலையை உடையவன். அனாதியான வேதத்தினாலே பாடப்படுபவன் முதல்வன். அப்படிப்பட்டவனுக்கு நான் என்ன பணி செய்வேன், நான் என்ன பணி செய்வேன், முதல்ல என்ன பணி செய்வேன், அதிலும் நான் போய் அவனுக்கு என்ன கைங்கரியம் செய்வேன் என்றெல்லாம் இருக்க வேண்டாம். ஆட்சியும் ஈடு, அவனுக்கு அடிமை செய்வதற்கான யோக்கியதை என்ன என்றால், தகுதி என்ன வேணும், எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்கு தகுதி என்ன வேண்டும் என்றால், நான் என்ன செய்வேன், அவனுக்கு எதை சமர்ப்பிப்பேன் என்றெல்லாம் நினைத்து ஒதுங்காமல் இருக்க வேண்டும், அதுதான் தகுதி. இப்படிலாம் நினைச்சிட்டு ஒதுங்கி இருக்கக்கூடாது. அழகா பிள்ளை நல்லு செய்கிற அடிமை செய்கைக்கு அருகதையாவது தந்தாவுடைய அனர்கதையை பாராத இகை. அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு யோக்கியதை என்ன அப்படின்னு கேட்டா, நான் அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு யோக்கியமானவன் இல்லை அப்படின்னு சொல்லாம இருக்கணும், அதுதான் யோக்கியதை. நான் போய் அவனுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணுவேன்னு சொல்லி விட்டு போயிடக்கூடாது. அப்படி விட்டு போகாம இருக்கிறது தான் அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கான ஒரு யோக்கியதை நமக்கு அப்படின்டா. எத்தாலே எண்ணில் ஏன் எப்படி அப்படின்னா, அடிமை செய்கையிலே அபேட்சை உடையாறு ஜாதி குண விருத்தாதிகளாலே தண்ணீர் என்று புகழும் சுபாவன் இல்லாமையால் அப்படிங்கிற. ஏன்னு கேட்டா அவனுடைய சுபாவம் என்ன கேட்டா, யார் ஒருத்தன் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரோ அவனை ஜாதியினாலேயோ குணத்தினாலேயோ விருத்தத்தினாலேயோ இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லி இவனை விட்டுட்டு பகவான் வந்து இவனை ஏற்றுக்க மாட்டான், இவனை அனாதரிப்பான் அப்படிங்கிறது கிடையாது. யார் கைங்கரியம் பண்ணாலும் ஏற்றுப்பான். ஜாதியிலே மோசமானவனா இருந்தாலும் குணத்திலே மோசமானவனா இருந்தாலும் அவனுடைய சரித்திரத்திலே நடத்திலே மோசம் நடத்தையிலே மோசமானவனா இருந்தாலும் கைங்கரியம் பண்றதுக்கு ஆசையோட வந்து கைங்கரியம் பண்ணான்னா அப்போ அவனை பகவான் ஏத்துப்பான், அந்த கைங்கரியத்தையும் பகவான் ஏத்துப்பான். பகவானானவன் இவன் தான் எனக்கு கைங்கரியம் பண்ணணும், இவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடாது அப்படின்னு இவன் கைங்கரியத்தை இவன் அடியோட எனக்கு எந்த கைங்கரியமே பண்ணக்கூடாது. கைங்கரியத்துக்கு உள்ளுக்குள்ள வியவஸ்தை இருக்கலாம், உள்ளுக்குள்ள சிலர் சில கைங்கரியத்தை பண்ணணும் அப்படின்ற வியவஸ்தையெல்லாம் இருக்கலாம். ஆனால் இவன் தான் கைங்கரியம் பண்ணணும், அவன் கைங்கரியமே பண்ணக்கூடாது. இந்த குணம் இருக்கிறவன் தான் கைங்கரியம் பண்ணணும், அந்த குணம் இருக்கிறவன் கைங்கரியமே பண்ணக்கூடாது. அப்படி இந்த மாதிரியான ஆச்சார அனுஷ்டானங்கள் இருக்கவன் தான் கைங்கரியம் பண்ணணும், மற்ற பேர்னா கைங்கரியமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தான்னா அப்போ நம்ம ஒதுங்க முடியும். அதனால நாம செய்ய வேண்டியது, அவன் அப்படி சொல்லல. அவன் வந்து யார் அபேட்சையுடைய யார் ஆசையோட கைங்கரியம் பண்றாலோ அவர்களுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கிறவன், அது அவனுடைய சுபாவம். அதனால எதுவேது என் பணி, நான் என்ன செய்வேன், என்ன கைங்கரியம் செய்வேன், அதுவும் நான் எப்படி செய்வேன் அப்படின்னா என்னாது அப்படின்லாம் நினைக்காமல் இருத்தலே அதுவே ஆட்சியும் ஈடு. அப்படி இருக்கிறது தான் அவனுக்கு ஆட்சியும் ஈடு, அவனுக்கு கைங்கரியம் செய்யும் தகுதியாகும் அப்படின்னு அர்த்தம். இங்க எம்பெருமானை பத்தி முதலில் சொல்லும் போது மதுவார் தன்னந்துழாயான் முதுவேத முதல்வன் அப்படிங்கிறார். அதாவது ஆச்சரியமான ஒரு துளசி மாலை, அதுல தேன் பெருகுறதான் ரொம்ப அழகா இருக்கான். அப்படிப்பட்ட துளசி உடையவன் அப்படிங்கிறார். மதுவார் தன்னந்துழாயான். முதுவேத முதல்வன் இத பார்த்துதான் பயப்படுறான். இப்படிப்பட்ட ஒரு தொழில்தான் அவனுக்கு சமர்ப்பிக்கலாமோ, மற்ற பொருட்கள்லாம் சமர்ப்பிக்க கூடாதோ அப்படின்னு நினைப்பான். முதுவேத முதல்வன், முதுனா ஆதியா ரொம்ப நாளமா இருக்கக்கூடிய வேதத்திலே சொல்லப்பட்ட முதல்வன் எம்பெருமா. அப்ப அவனுக்கு போய் நான் எப்படி கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு இப்படி எல்லாம் நினைச்சுட்டு இருக்கா. அது இல்லைங்கிறதான் சொல்ற. அப்படி இருக்கட்டும், ஆனா கூட அப்படிப்பட்ட முதல்வனுக்கு எது வேது, என் பணி, நான் பணி என்ன, கைங்கரியம் என்ன, என் பணி என்ன, ரெண்டு தரம் வச்சுக்கலாம். எது வேது, என் பணி என்ன, அது எது பணி, எது என் பணி, என்னதான் கைங்கரியம் பண்ண முடியும் அவனுக்கு, என் பணி, அதுவும் நான் போய் என்ன பண்ண முடியும், அது நித்திய சூரிய எல்லாம் பண்ண அர்த்தம் உண்டு, நான் போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லாமல் இருக்கும். எதுவே அது என் பணி என்னாது, அதுவே ஆட்சியுமே, அதுதான் அவனுக்கு கைங்கரியம் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு யோக்கியமான பணி எது, என் பணி எது என்று அனுசந்தியாது இருக்கையே, அதுதான் யோகியதை நமக்கு. அழகா விஷயம், ஒரு சமயம் முக்கூர் அழகிய சிங்கர் எழுந்த போது சீரகத்துல, அப்ப பக்கத்துல அந்த அந்த ஏதோ ஒரு கிராமத்துல வந்து அகோபுர மண்டலத்துல ஆராதனை மண்டலத்துக்கு யாருமே மனுஷா இல்ல, யாருமே மனுஷா இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு போய் சொன்னா, அப்ப பக்கத்துல ஒருத்தர் கூட்ட கூட்ட நீ போய் கை நீ போய் அங்க நிச்சய ஆராதனை பண்ணிடு அப்படின்னா, அவர் பயந்து போயிட்டார். ஐயோ அடியன் போய் எப்படி ஆராதனை பண்ணுவேன் அப்படின்னா, எல்லாம் போடா போ அப்படின்னா, இல்ல அடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆராதனை பண்ணா எனக்கு எதுவுமே தெரியாது, எந்த பொருட்கள் எடுக்கணும், எப்படி பண்ணணும், என்ன ஆராதம் பண்ணணும், அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, நான் போய் எப்படி ஆராதனை பண்ணுவேன், எனக்கு பெரிய அபசாரம் வந்துருவோம், பயமா இருக்கேன், என்னால அதெல்லாம் பண்றதுக்கான யோகியதையெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லையோ தெரியலையே, ஒரு யோகியதையும் கிடையாது அப்படின்னா, அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல போய் ஆராதனை பண்ணுறேன், யோகியதை இல்லையே அப்படின்னு அது போறோம் உனக்கு அப்படின்னு. அதாவது அகன்று இருக்கக்கூடாது, யோகியதை இல்லைன்னு சொல்லி விட்டு போகக்கூடாது. என்ன கேட்டா, எம்பெருமானுக்கு அடிமை செய்வதற்கு யோகியதை இல்லைன்னு இருக்கோ, அதுதான் ஒரு யோகியதை அடிமை செய்வதற்கு. எது எது, என் பணி என்னாது, அப்படிலாம் இல்லாம இருக்கிறதா ஒரு யோகியதை. அதாவது விட்டு போகாமல் இருக்கணுங்கிறது இருக்கோ, அதுதான் இதுல பெரிய யோகியதை அப்படிங்கறதாக தெரியுது. மதுவார் கண்ணந்துழாயான், முதுவேத முதல்வனுக்கு எது வேது, என் பணி என்னாது, அதுவே ஆட்சியுமீடே. இந்த பாட்டினுடைய சாரமாக ஸ்லோகத்தில அநியத விவிதாப்யர்ச்சனாது, ஒரு நியமம் இல்லாமல் பலவிதமாக அவனை அர்ச்சனம் பண்ணலாம். எது எது, என் பணி, எது பணி, எது என் பணி, நான் என்ன செய்வேன், அதுவும் கைங்கரியம் என்ன, அதுவும் நான் செய்யற கைங்கரியம் என்ன அப்படின்னா இல்லாமல், ஒரு நியமம் இல்லாமல் விவித அபியர்ச்சனாது, பலவிதமானவர்கள் அர்ச்சனை பண்ணலாம், பலவிதமா அர்ச்சனை பண்ணலாம். இதில் ஒரு நியமம் இப்படித்தான் அப்படிங்கறத பகவான் எதிர்பார்ப்பதில்லை. அதனாலே அவன் சுவாராத்தியன், சுகர பஜனன், எளிதில் அவனை ஆராதனம் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு இரண்டாவது காரணமாக இந்த பாட்டினுடைய சாரமாக அநியத விவிதாப்யர்ச்சனாது, ஒரு நியமம் இல்லாமல் பலவிதமாக எம்பெருமானை அர்ச்சனம் பண்ணலாம், பலவிதமானவர்கள் அர்ச்சனம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறபடியினாலே அப்படின்னு சாதிச்ச. இந்த பாட்டுல ஒரு அழகா ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது திருவாய்மொழி மொத்தமுமே அந்தாதியாக இருக்கக்கூடியது. முதல் பாட்டுல எது முடியுமோ, எந்த வார்த்தை முடியுமோ, அந்த வார்த்தையில அடுத்த பாட்டு ஆரம்பிக்கும். அதுல எது முடியுமோ அதுல அடுத்த பாட்டு ஆரம்பிக்கும். இப்படியேதான் ஆயிரம் பாட்டையும் வழிச்சு கடைசியில உயர்ந்தே அப்படின்னு முடிக்கிற, முடிச்சா உயர்வார உயர்ந்தாலும் மறுபடியும் முதல் ஆரம்பம். அந்த ஆதி முன் பாட்டினுடைய அந்தம் எதுவோ அதுதான் அடுத்த பாட்டினுடைய ஆதி, அப்படி அந்தாதியாக இருக்கு. ஆனால் இந்த இடத்துல இந்த முதல் பாசுரத்துக்கும் இரண்டாவது பாசுரத்துக்கும் அந்த அது சரியா வரதான் ஒரு சந்தேகம். பிரிவகையின்னி நன்னீர் தூய் புரிவதிவும் புகை பூவே அப்படின்னு முதல் பாட்டு முடிகிறது. அப்புறம் மதுவார் தன்னந்துழாயான் அப்படின்னு இரண்டாவது ஆரம்பிக்கிறது. அப்ப எப்படி புரிவதும் புகை பூவே அப்படின்னா, ஒன்னு புகைன்னு ஆரம்பிக்கிறோம் இல்ல பூவேன்னு ஆரம்பிக்கணும், ரெண்டு இல்லாமல் மதுவார் தன்னந்துழாயான், மதுனா தேன் நடத்தம், மதுவார் தன்னந்துழாயான் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த அந்தாதி இங்க சேரலையே அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். அதுக்கு பல சமாதானங்கள் அருள் செய்திருக்கார். முதல் சமாதானம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அந்தாதி அர்த்தத்தை கொண்டு அந்தாதியாக இங்க வந்திருக்கு அப்படின்னு. அந்தாதியா சொல்லும் போது சப்தத்தை கொண்ட அந்தாதி தான் பொதுவா பல இடத்துல இருக்கும். அங்க என்ன சொல்ல முடியறதோ அதே சொல், என்ன சொல்ல முடியறதோ அதே பதம் அடுத்ததுல ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது. ஆனா அபூர்வமாக அர்த்தத்தை கொண்டு கூட சொல்றதும் தான். அப்படி பார்த்தோம்னா புரிவதும் புகை பூவே அப்படின்னு சொல்லிச்ச பூ அப்படியே முடிஞ்சிருக்கு. அடுத்த பாட்டில் மதுன்னு ஆரம்பிக்கிறது. பூல மது இருக்கும் இல்லையோ, பூ அப்படின்னா தேன், தேன் இருக்கக்கூடியதுதான் பூ. அதனால பூவுக்கும் தேனுக்கும் சம்பந்தம் உண்டு இல்லையோ, அதனால அர்த்தத்தை பூ அப்படின்னா உடனே தேன் அப்படின்னு அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு, அதனால தொடர்பு இல்லாம இல்லை. அதனால அர்த்தத்தை கொண்டு பார்த்தோம்னா இது அந்தாதியாக வரும். இப்படி கூட அந்தாதியில ஒரு வகை உண்டு, அர்த்தத்தை சொல்லி கூட பார்க்கலாம், அப்படியும் அந்தாதியில ஒரு வகை உண்டுங்கிற காட்டுறதுக்காக இந்த பாசம் வந்திருக்கு அப்படிங்கறது ஒரு சமாதானம். ஏன்னா ரெண்டாவது சமாதானம் என்னன்னு கேட்டா, மதுவா அப்படிங்கறதுக்கு ஒரு பாடம் உண்டு. வதுவார் தன்னந்துழாயான் முதுவேத முதல்வனுக்கு எதுவேது என்பனி என் நாடு அதுவே ஆட்சியும் இதே அப்படின்னு. இப்போ புரி வதுவும் புகை பூவே அப்படின்னு, அங்க வதுவும் புகை பூவேன்னு முடிஞ்சிருக்கு அப்படின்னா இங்க வதுவார் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்க, அதனால அந்த சப்தத்தை வச்சே இங்க ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்னு இருக்கும். வதுவும் அப்படிங்கறதுக்கு இங்க வதுவா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்க அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் சேரும் அப்படின்னு. இது இரண்டாவது சமாதானம். மூணாவது ஒரு சமாதானம் இருக்கு, அது என்ன கேட்டா வெஞ்சனத்தை வச்சு அந்தாதி அப்படின்னு. அதாவது அந்தாதியில என்ன கேட்டானா அந்த பதத்தை வச்சு அந்தாதி அப்படின்னு, கடைசியா என்ன பதம் முடியறதோ என்ன சொல் முடியறதோ அதை வச்சு அந்தாதி ஆரம்பங்க ஒண்ணு. அப்படின்ட்டா கடைசி எழுத்து என்ன இருக்கோ அந்த எழுத்தை வச்சு முதல் எழுத்தா, அடுத்த பாட்டில் முதல் எழுத்தா வைக்கிறது அப்படின்னு ஒண்ணு உண்டு. அந்த எழுத்துலயும் ரெண்டு விதம் இருக்கு, கடைசி எழுத்து உயிர் எழுத்து என உயிர் எழுத்தோ அதை வச்சு சொல்றது, அப்படி இல்லாட்டா மெய் எழுத்து எதுவோ அதை வச்சு சொல்றது அப்படின்லாம் இருக்கு. அதாவது சுருக்கமா சொன்னா அந்த அதில ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு அந்த கடைசியில சொன்ன பதத்தை அடுத்த பாட்டில் ஆரம்பிக்கிறதுன்னு ஒண்ணு, ரெண்டாவது கடைசியில சொன்ன எழுத்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒண்ணு. அந்த எழுத்துலையும் உயிரெழுத்து வச்சு ஆரம்பிக்கிறது ஒண்ணு, மெய்யெழுத்து வச்சு ஆரம்பிக்கிறது ஒண்ணு, இப்படி ரெண்டு விதம் இருக்கு. அதெல்லாம் உண்டுங்கிறத ஆழ்வார் பாட்டுல நம்ம பார்க்கலாம். அதுல மெய்யெழுத்து வச்சு ஆரம்பிக்கிறதுக்கு இது உதாரணம். போன பாட்டுல புரிவதுவும் புகை பூவே கொள்ளும், பூகை பூவே இதெல்லாம் உயிரெழுத்து கலந்துருக்கு. பூல ஊ இருக்கு, கையில ஐ இருக்கு, இதெல்லாம் உயிரெழுத்து கலந்துருக்கு. உயிரெழுத்து கலக்காத முன்னாடி இருந்தா புரிவதுவும் அப்படின்னு சொல்லி இம் இருக்கொள்ளும், அதுதான் மெய்யெழுத்து. உயிரெழுத்து கலக்காமல் இருக்கக்கூடிய மெய் இருக்கு இம், அந்த இம்மை வச்சு அடுத்தது ஆரம்பிக்கும், அதான் மதுவார் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்க. அதனால சமஸ்கிருத வெஞ்சனாட்சரம் சொல்லுவா, தமிழ்ல மெய் எழுத்துவா, அந்த மெய் எழுத்து வச்சு அந்தாதி பாடலாங்கிறதுக்கு இது ஆரம்பம். அது மாதிரி உயிர் எழுத்து வச்சு அந்தாதி பாடலாங்கிறதையும் ஆழ்வாரே இன்னொரு இடத்துல காமிச்சிருக்கார், அது ஏபாவம் பரமே அப்படின்னு. நம் கண்ணன் கண்ணல்லது இல்லையோ கண்ணு, தின்னன் வீடு பாசுரத்துல கடைசியில முடியும் போது நம் கண்ணன் கண்ணல்லது இல்லையோர் கண்ணே அப்படின்னு முடியும். அடுத்த பாட்டு ஏ பாவம் பரமே அப்படின்னு ஆரம்பம். இல்லையோ கண்ணேன்னு முடியற முடியும்னால அடுத்தது கண்ணேன்னு ஆரம்பிக்கிறோம், ஆனா கண்ணுன்னு ஆரம்பிக்காம ஏன்னு ஆரம்பிக்கிறேன். கண்ணேங்கிற கடைசியில ஏன்னு முடியறது இல்லையோ, அந்த ஏவை வச்சு இதுல ஆரம்பிக்கிறேன் ஏ பாவம் பரமே அப்படின்னு. கடைசியா முடியற உயிர் எழுத்து ஏங்கிறது, அந்த ஏவா அடுத்த பாட்டுல வச்சு ஏ பாவம் பரமே ஏழுலகம் அப்படின்னு ஆரம்பம். அதனால உயிரெழுத்த வச்சு கூட அந்தாதி பாடலாம், மெய்யெழுத்து வச்சு கூட அந்தாதி பாடலாங்கிறது இந்த பாட்டுல இருக்கு. இப்படி அந்தாதிங்கிறது இப்படி எல்லாம் சொல்ல முடியுங்கிறது ஆழ்வார் பாட்டு நமக்கு தெரியுது. எப்பவுமே ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாம் லட்சியங்கள், அதாவது இலக்கியமா வந்திருக்கே தவிர இலக்கணத்துக்கு கட்டு நல்லா கவனிக்கணும். எப்பவுமே இலக்கியத்துக்கு தான் இலக்கணம் அப்படிதான் சொல்லணும், லட்சியமானது இருக்கும் அதை வச்சுதான் நம்ம இலக்கணம் வைக்கணும். இலக்கணத்தை ஒன்றுக்கு அது இங்க சேரலையும் சொல்ல முடியாது. எப்பவுமே நம்ம பாதம் இருக்கணும், பாதத்துக்கு ஏத்த மாதிரி தான் பாதரட்ச செருப்பு வாங்கி போட்டுக்கணும், பாதரட்சம் ஒன்று வாங்கி போட்டு அதுக்கப்புறம் கால் சரியில்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதாவது பிரதானம் இலக்கியம் தான். ஆழ்வார் பாசத்தை வச்சு பார்த்தா அதுக்கு லட்சணங்கள்லாம் நாம கல்பிச்சுக்கலாம். அது மாதிரி ஆழ்வார் பாசமே நமக்கு லட்சணத்தை சொல்லி தர மாதிரி இருக்கு. இப்போ இப்படி எல்லாம் கூட அந்தாதி உண்டு அப்படிங்கிறது. இதை நான் அந்தாதி கேள்விப்பட்டதுல இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆழ்வார் பாட்டுலேன்னு பார்த்து அந்தாதி இப்படி எல்லாம் இருக்குங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். இப்படி அர்த்தத்தை சொல்லி வரக்கூடிய அந்தாதிகள் உண்டு. அந்தாதியில அர்த்தத்தை வச்சு கூட அந்தாதி சொல்லலாம் போல இருக்கு, உயிரெழுத்து வச்சு கூட அந்தாதி சொல்லலாம் போல இருக்கு, மெய்யெழுத்து வச்சு கூட அந்தாதி சொல்லலாம் போல இருக்கு அப்படின்னு இதெல்லாம் இங்கே ஆழ்வார் திருவாய்மொழியிலிருந்து நாம கத்துக்கலாம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தமிழ் இலக்கணங்கள் இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு அந்தாஜ் எப்படி வருதுங்கிற இலக்கணம் இதுல தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதாக இதுல ஆச்சாரியர்கள் பலவிதமாக இப்படி வியாக்கியானங்கள் எல்லாம் பண்ணிருக்கா. அதாவது நிர்வாகங்கள் இது எப்படி அந்தாஜ் ஆகும் அப்படிங்கறதுக்கான நிர்வாகங்கள் எல்லாம் பண்ணிருக்கு. மதுவார் தன்னந்துடா யான் முதுவேத முதல்வனுக்கு மதுவார் அப்படின்னு சொல்லும் போது மதுனா தேன் அர்த்தம். இப்ப தேன் சொல்கிற தேன் ஒழுகிற தன்னந்துழாயா தன்னா குளிர்ச்சியான அம்னா அழகான துழாயான் அப்படின்னா துளசி மாலையை உடையவன் முதுவேத முதல்வன். முதுனா அனாதியான வேதத்திலே முதல்வனாக சொல்லப்படக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். மதுவாங்கிறத வதுவார் அப்படின்னு மாத்தினானா அப்ப வது அப்படின்னு வது வது வதுனா என்ன கேட்டார்னா வாசனை அர்த்தம். வதுவை அப்படின்னா வாசனை அர்த்தம். அதனால வதுனா வாசனை அந்த வாசனை மிகுந்த வதுவார் தன்னந்துழாயான் அப்படின்னா வாசனை மிகுந்த குளிர்ந்த துழாவுடையவன் அப்படின்னு அர்த்தம். ஆக இப்படி ரெண்டு பாட்டுமே இப்படி அர்த்தம் இருக்கு அப்படின்னு துவார் தன்னந்துழாயான் முதுவேத முதல்வனுக்கும் எதுவேது என்பனி என்னாது அதுவே ஆட்சியும் நீரே. போன பாசுரத்திலே முதல் பாசுரத்திலே சொன்னது பத்திரமோ புஷ்பமோ பலமோ எது வேணாலும் இல்ல நீரோ நல்ல நீரோ எது வேணாலும் பகவானுக்கு சமர்ப்பிக்கலாம் இதில் ஒரு நியமம் இல்லை அப்படின்னார். இப்போ எது ஏது என்பனி நான் என்ன செய்வேன் அப்படின்னு நான் என்ன செய்வேன் நான் என்ன கைங்கரியம் பண்ணுவேன் அதுவும் நான் என்ன செய்வேன் அப்படின்னு இந்த விஷயமும் கூட பார்த்து நம்ம விலக வேண்டாம். ஏன்னா யாரா இருந்தாலும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணலாம் அப்படிங்கறது இந்த பாட்டுல சொன்ன. அடுத்த பாசுரம் ஈடும் எடுப்பும் இல்லீசன் மாடு விடாது என் மனனே பாடும் என்ன அவன் பாடல் ஆடும் இனங்கம் அணங்கே ஆடும் என்னங்கம் அணங்கே. எம்பெருமான் ஈடும் எடுப்பும் இல்லாதவன் சில பேரை விடுகையும் சில பேரை ஏற்றுக்கொள்வதுமாக இரண்டுமே அவனுக்கு கிடையாது. பொதுவாக எல்லாரையுமே ஏற்றுக்கொள்பவன் அடியவர்கள் பக்கலிலே வேண்டியவர் வேண்டாதவர் என்றெல்லாம் பார்க்காதவன் அவன் ஈசன் சுவாமியானவன். அவனிடம் என் மனது விட்டு போகாமல் எப்பொழுதும் அவனுடன் சேர்ந்தே இருக்கிறது. என்னுடைய நாக்கானது அவனுடைய பாடலையே பாடிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய உடலானது அவனை நினைத்தே ஆடிக்கொண்டிருக்கிறது. தெய்வம் பிடித்தார் போலே திட்டு பிடித்தார் போலே ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆகையால் மூன்று கரணத்தினாலும் அதாவது உடல் வாக்கு மனம் ஆகிய மூன்று காரணத்தினாலேயும் நான் அவனுக்கு அடிமை செய்து சந்தோஷமாக இருக்கிறேன் என்பதாக இதனுடைய தாற்பயம். ஈடும் எடுப்பும் இல் ஈசன் அவனுக்கு ஈடும் கிடையாது எடுப்பும் கிடையாது. ஈடுனா விட்டு போடுது எடுப்புனா ஏத்துக்கிறது. இவர் கைங்கரியம் பண்ணா அதை ஏத்துக்க மாட்டான் விட்டு ஓடி போயிடுவான். இல்ல இன்னொருத்தர் கைங்கரியம் பண்ணா தான் வந்து ஏத்துப்பான் அப்படிங்கறதுலாம் கிடையாது. உத்கரிஷ அபகரிஷம் பாராதே. இவன் பெரியவனா சின்னவனா பணக்காரனா பணக்காரன் இல்லையா நன்னா படிச்சவனா இல்ல ஒண்ணுமே படிக்காதவனா இதெல்லாம் எதுவும் பகவான் பாக்கறது கிடையாது. பணக்காரன் ஆனாலும் சரி ஏழை ஆனாலும் சரி பண்டிதன் ஆனாலும் சரி பாமரன் ஆனாலும் சரி உயர்ந்த ஸ்தானத்துல ராஜாவாக இருக்கிறனாலும் சரி ஒண்ணும் இல்லாத தரித்திரனாக பரம தரித்திரனாக இருக்கிறவன் ஆனாலும் சரி வயசிலே பெரியவனானாலும் சரி இல்ல வயசிலே மிக மிக சிறுவனாக இருந்தாலும் சரி உயர்ந்த குலத்திலே கோத்திரத்திலே பிறந்தவனானாலும் சரி இல்ல ஒண்ணுமில்லாத தாழ்ந்த குலத்திலே பிறந்தவனானாலும் சரி எதையுமே பகவான் பாக்குறது கிடையாது. இவரை ஏத்துப்பான் அவனை விட்டுடுவான் அப்படிங்கறது கிடையாது. ஈடும் எடுப்பும் இல்ல ஈசன் ஒருத்தரை விடுறதும் ஒருத்தரை எடுத்துக்கிறதும் கிடையாது. எல்லாரையும் ஒக்க அடிமை செய்வித்துக் கொள்ளும் சுபாவனாயிருந்த எம்பெருமான் அவனை அப்படின்னு இங்க எப்படிலாம் நல்லா சாதிக்கிறேன் யார் பண்ணாலும் அவளை கைங்கரியத்தை ஏத்துக்க கொள்ளுவன் என்பான். ஈடும் எடுப்பும் ஈசன் மாடு அந்த ஈசன் மாடுனா ஈசனிடம் அர்த்தம். விடாது என் மனன் என் மனசு அவனை விடாது அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கு அவனை என் மனசு விடாது. பாடும் என்னா அவன் பாடல் என்னுடைய நாக்கானது அவனுடைய பாடலையே பாடிக்கொண்டிருக்கும். ஆடும் என் அங்கம் அணங்கே என் அங்கம் என்னுடைய சரீரமானது அனங்கே ஆடும், அவனுக்காகவே ஆடும், அனங்காடும். அனங்கு அப்படின்னா தெய்வம் அர்த்தம். தெய்வம் பிடிச்சா போல ஆடும். எப்படின்னா தெய்வம் பிடிச்சிருத்து அப்படின்னா ஆவேசம் வந்து ஆகியோ தெய்வ ஆவேசம் வந்துருச்சு வச்சுக்கோங்க, அவ தன்னே மறந்து ஆடுவாழியோ. அந்த மாதிரி தெய்வம் பிடித்தா போலே என்னுடைய சரீரம் அவனை நினைத்து ஆடும் அப்படின்னு அர்த்தம். அதனால எம்பெருமான் அப்படிப்பட்ட சுபாவத்தோடு இருக்கு அப்படின்னாலே நான் அவனுக்கு கைங்கரியம் பண்ண முடிகிறது அப்படின்னு அர்த்தம். அக்ரீதை ரத்ய பாவாது அநியத விவிதாப்யர்ச்சனாது அல்பதுஷ்டேகே. இந்த பாட்டினுடைய சாரம் அல்பதுஷ்டேகே, அல்பத்தில சந்தோஷப்படக்கூடியவன். அதான் ஈடும் எடுப்பு ரொம்ப அல்பமா ஒருத்தன் இருக்கான்னு சொல்லுவாங்க. அல்பம்னா இவனே அல்பமா இருப்பான், இவன் கொடுக்கிற வஸ்துவும் அல்பமா இருக்கும், இல்ல இவனுக்கு ஞானம் முதலானது அல்பமா இருக்கும், இவனுக்கு இவனுடைய யோகிதைகள் அல்பமா இருக்கும், இவனுடைய ஸ்தானம் அல்பமா இருக்கும், இவனுடைய ஐஸ்வர்யம் அல்பமா இருக்கும், எதுவானது அதுல திருஷ்டியாகும் அப்படின்னு. அல்பர்களாலே அவனை சந்தோஷப்படுத்த முடியும். அதனால ஈடும் எடுப்பும் இலீசன் அப்படிங்கறது அப்படிங்கறத இதனுடைய சாரமாக, அதுதான் இந்த பாட்டுல சாரம். யாரையும் விடமாட்டான், இவரை ஏத்துப்பான், இவரை விட்டுடுவான்றது கிடையாது. பொதுவாக எல்லாரையும் ஆசிரியர்கள் இருந்தா போதும், அவனை ஆசிரியக்கிறவர்கள் யார் வந்தாலும் அவனை ஏத்துப்பான். அதனால சுவாமி தேசிக அல்பத்துஷ்டேகே அப்படின்னு, இது யோக்கியம் இது அயோக்கியம் என்று எண்ணாதே. நாம் செய்கிறது அல்பமானாலும் அதனாலே பிரீதன் அப்படின்னு அதுக்கு ஏற்கனவே காய்ச்சிருக்க சாஸ்திரி. இந்த வஸ்துகள்லாம் இருக்க இவன் பண்றதே அல்பம், இவன் பண்ற ஆராதனையே 10 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடுது. ஒரு அல்பமான காரியம் ஆராதனை 10 நிமிஷம் முடியும்னா இவன் சாப்பிடறதுக்கு மாத்திரம் ஆரம்பியாகும். ஆனா திருவாராதனம், திருவாராதனா என்ன கேட்டா சுப்பிரபாதம் பாடுறதுல இருந்து ஆரம்பிச்சு பகவானுக்கு சுப்பிரபாதங்கள் எல்லாம் பாடி, அப்புறம் இவன் தானும் சித்தமாகறதுக்காக இதெல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் போய் புஷ்பங்கள் எல்லாம் உபாதானமாக புஷ்பங்கள் எல்லாம் பறிச்சு கொண்டு வந்து, அதுக்கப்புறம் மானச ஆராதனம் அப்படிங்கறதெல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் எழுந்திருந்து பகவானுக்கு மந்திராசனங்கள் எல்லாம் சாப்பிச்சு அவனுக்கு சாநித்தியம் சாநித்தியாசனம் சுவாகதம் இதெல்லாம் சர்பிச்சு, அதுக்கப்புறம் மந்திராசனங்கள் எல்லாம் சர்பிச்சு, அதுக்கப்புறம் ஸ்நானாசனத்துல அவனுக்கு திருமஞ்சனம் முதலானதெல்லாம் கண்டரோல் பண்ணி, அதுக்கப்புறம் அலங்காராசனம் அப்படின்றதுல அவன் விமான கலங்கூட பல விதமான அலங்காரங்கள் புஷ்பங்கள் மாலைகள் வஸ்திரங்கள் இதெல்லாம் சர்பிச்சு, அதுக்கப்புறம் தூபம் தீபம் சந்தனம் இதெல்லாம் மொத்தத்தையும் பகவானுக்கு மொத்தத்தையும் சர்பிச்சு, அதுக்கப்புறம் மதுபர்க்கம் சர்பிச்சு, அதுக்கப்புறம் போத்தியாசனத்திலான இவனுக்கு வந்து என்னென்ன நமக்கு தரிகைகள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோமோ அதெல்லாம் மொத்தம் பகவானுக்கு சமர்ப்பிச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் மந்திராசனம் பண்ணி, அதே மூலமா கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் முதலானதெல்லாம் மொத்தம் சமர்ப்பிச்சு, அவனுக்கு சுதி சுகமான ஸ்தோத்திரங்கள்னாலே பாசுரங்கள்னாலே ஆச்சரியமா அவன தானங்கள் எல்லாம் பண்ணி, கடைசியில பரியங்காசனம் அப்படின்னு சமர்ப்பிச்சு, அதுல வந்து பரியங்காசனத்துல எம்பெருமானை அவனை கண்வரல பண்ணி அவனை தூங்க பண்ணி மெதுவாக, அதுக்கப்புறம் கதவை சாத்தி முடிச்சு மணி அடிச்சு திருவாரணம் முடிக்கிறான். இத்தனை முடிக்கிறதுக்கு எத்தனை ஆயிடுச்சுன்னு 10 நிமிஷம் 10 நிமிஷத்துல இவன் என்ன குடிக்கிறது 10 நிமிஷத்துல முடியுமா, சாப்பிடுறது 10 நிமிஷத்துல முடியுமா, எதுதான் நமக்கு 10 நிமிஷத்துல முடியும். ஆனா இது மொத்தம் சேர்த்து எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துல சில பேர் முடிஞ்சிருது அப்படின்னா அதான் அல்பத்துஷ்டே, அதுல கூட சந்தோஷப்படுவான் அவன் அப்படின்னு. இது இருந்தா கூட இதுலயும் கூட பகவான் சந்தோஷப்படுவான் அப்படின்னு, ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் வச்சுப்போம். விசேஷமா பண்றது நியாயம், தெரிஞ்சிருந்தே அவன் குறைஞ்சு பண்ணா அது தப்பு. இப்பவுமே சுவாமி ஜெய்சிங் சாதிச்சிருக்க இந்த விஷயம் மொத்தமும் இருக்கட்டும், எதை சாப்பிட்டு பகவான் ஏத்துப்பாங்கிறது இருக்கட்டும், ஆனா கையில வஸ்து இருந்துட்டு அதை சாப்பிடாம விட்டா வச்சுக்கோங்க அது அபச்சாரத்தை போய் சேரும், அது ஜாகிரதையா இருக்கும். அப்படின்னா அபச்சாரம் படக்கூடாது. நல்ல புஷ்பங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் வச்சுக்கோங்க, அப்ப சோம்பேறித்தனப்படாம அதெல்லாம் கொண்டு வந்து சாப்பிக்கிறதா ஒரு நியாயம். உச்சிதமான காலத்துல உச்சிதமான பழங்கள் எல்லாம் சாப்பிக்கணும், இப்ப மாம்பழ காலம்னா மாம்பழம் சாப்பிக்கணும், அப்படி இல்லாம பண்ணக்கூடாது. அப்படி ரெண்டு விஷயம் சுவாமி தேசியம் சாதிச்சு ரெண்டு விஷயம் இப்போ அடிங்க சொல்லணும். இதே ஆராதனை பத்தி சொல்லச்சதான் சுவாமி தேசியம் வந்து ரக்ஷா கந்தத்துல சாதிச்சிருக்கார். அதுல முதல் விஷயம் தான் எதை சமர்ப்பிச்சாலும் பகவான் ஏத்துப்பான்னு சர்வ சொல்லுவனுங்கிறது வாஸ்தவம். ஆனா சமர்ப்பிக்கிற வஸ்து இருக்கும் போது அதை சமர்ப்பிக்காம இருக்கிறது அது வந்து ஒரு அபிஷேகத்துல வந்து சேரும். நிறைய புஷ்பங்கள் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆமா அதை போய் யார் பறிச்சுங்க வருது இந்த புஷ்பங்கள் எல்லாம், இல்ல நல்ல தூபத்துக்காக நல்ல புகையெல்லாம் கிடைக்கும் போது அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் போட்டா நிறைய வேலை பைசா செலவாகும், அதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னும், இல்ல இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னும் வேற ஏதாவது காரணத்தினாலையும். ஒரு தீபம் சமர்ப்பிக்கிறோம் வச்சுக்கோங்க, நெய்யினால தெரிய நினைச்சு தீபம் சமர்ப்பிச்சா ரொம்ப விசேஷம் அப்படின்னு இருக்கு, அப்ப நெய் என்னவோ பக்கத்துல இருக்கு, அப்ப நெய் எல்லாம் சமைச்சா விசேஷமும் இல்லையோ, அப்படி இருந்து கூட நெய் நாம இதெல்லாம் செலவாயிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு செலவிஞ்சிடும், பைசா இல்லாதவனா பரவாயில்ல செலவு குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக இவ அதெல்லாம் வேண்டாம் ஒரு எண்ணெயில கொடுத்தா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமைப்பிச்சானா இதெல்லாம் அபசாரமா போகும். அதனால சக்தி இருக்கிறவன் ஏதாவது சக்தி பண்ணுவான், சக்தி இல்லாதவன் விஷயத்துல தான் இது, சக்தி இல்லைங்கிறதுக்காக நீ ஒதுங்க வேண்டாம், நீ எதை சமர்ப்பிச்சாலும் பகவான் எடுப்பான். அப்ப ஆராதனை பண்ண தெரியாதவன் இருந்தா கூட அல்பதுஷ்டே நீ பண்ற அல்பமான ஆராதனத்தினால பரம புருஷக்கில பரிதுஷ்யதின் பாகவதத்துல என்னன்னா சம்பிரதையா சபரியா என்ன கேட்டா அனுராக விரஜித பாகவதத்தான் இருக்கு, நிஜ புருஷ அனுராக விரஜித உன்னுடைய பக்தர்கள்லாம் ரொம்ப ஆசையோட பண்றா என்ன பண்றா சிதகேசலைய தூர்வாங்கூர ஒண்ணும் இல்லாத ஏதோ துளசி கிளசி அப்படிங்கலாம் வச்சிருந்து ஏதோ அவன் சப்த சம்பளிதான் ஏதோ கிளுக்குள்ள செல் செஞ்சாலும் சதம் கேட்கறது உத்தின இப்படி இப்படி ஜெல்லாம் எடுத்து கொடுத்துங்க அதை சதம் கேட்டது வாயில ஏதோ சொல்லிட்டு இருக்கா மந்திரம் மாதிரி இருக்கு, வாயில சொல்ற மந்திரம் என்னன்னு தெரியல உத்தினி சொந்தம் மந்திரம் ஒரு பக்கம் கேட்டு இருக்கு, இந்த சப்தத்தோடு கூட சம்பிரதையா சபரியா கீழ பரமபரி துஷ்யதி பகவதத்துல இவ ஏதோ ஆராதனை பண்றானா நீ அதனால சந்தோஷப்படுறியாமே அப்படின்னு வாயில ஏதோ சத்தம் கேக்குறது உத்தினியில ஏதோ சத்தம் கேக்குறது என்ன இருக்குன்னு தெரியல ஏதோ ரெண்டு புஷ்பத்தை கொண்டு வந்தா ஒரு துளசியை கொண்டு வந்தா எங்கிட்ட ஜெர்ஜல் பல்பல்னா அதெல்லாம் காமிச்சா என்ன பண்ணா ஆராதனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு கை தட்டி முடிச்சுட்டாங்க. நிஜ புருஷ அனுராக வீரச்சிட்டா ஆனா அவர்கள் பக்தியோட இதை பண்ணான்னா அப்போ சபர்ஜையாக இல்ல பரமா பரிதுஷ்யதி தேவாதி தேவனே நீ இதுல போய் நீ எப்படி சந்தோஷப்படுறன்னு பாகவதத்துவம் அதான் அல்பத்துஷ்டே அல்பத்தினாலே சந்தோஷப்படக்கூடிய இப்ப சுவாமி தேசியம் சொன்ன ரெண்டு விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருக்க. முதல் விஷயம் என்ன கேட்டானா இப்படி எல்லாம் சாஸ்திரம் இருந்தா கூட இப்படி எல்லாம் இந்த பாசனத்துல இருந்தா கூட இதை வச்சு ஒண்ணுமே பகவான் சமர்ப்பிக்க வேண்டாம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம், நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சமர்ப்பிக்கணும். உண்மையில யோசிச்சு பார்த்தா நாம எவ்வளவு சமர்ப்பிச்சாலும் அதை அவனுக்கு கல்பன் தான், அண்ணா யோசிச்சு அவனுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்தா வச்சுக்கோங்க நம்ம எத்தனையோ சமர்ப்பிக்கணும் அவனுடைய ஐஸ்வர்யத்துக்கு ஏதாவது நம்ம சமர்ப்பிக்க போறதுல நம்ம எது சமர்ப்பிச்சாலுமே அந்த அல்பம் தான், அந்த அல்பத்தில் அவன் சந்தோஷப்படுவான். அதனால இது வந்து இன்னும் குறைக்க கூடாது அப்படிங்கறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கிறது என்ன, அதுவும் முக்கியமான விஷயம், இது வந்து உத்தமமான வஸ்து பகவானுக்கு நாம சமர்ப்பிக்கிறோம், நம்ம கிடைக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப உத்தமமான வஸ்து வச்சு நாம பகவானுக்கு வந்து சமர்ப்பிக்கிறோம், நல்ல சந்திரம் இன்னும் என்னென்ன கிடைக்கிறதோ அதை சமர்ப்பிக்கிறோம். ஆனா இப்படி எல்லாம் செய்யாமல் திருவாராதனத்துல நாம ஏதோ ஒண்ணுமில்லாம பண்ணிட்டோம்னா அபசாரம் வந்துடும் அப்படிங்கறது இருக்கு. ஆனா ரெண்டாவது விஷயம் சுவாமி தேசியம் என்ன சொல்றாருன்னா இப்படி ஒரு அபசாரம் வந்துருமே அப்படின்னு பயந்து ஆராதனை செய்யாம இருக்க கூடாது. ஏன்னு கேட்டானா அதாவது முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும், இது இப்படிலாம் வந்து நம்ம அபசாரப்பட்டுட்டோம்னா என்ன பண்றதுன்னு கேட்டா இந்த அளவு அபசாரங்கள்லாம் பெரிய பாபம் அப்படின்னு சொல்லிருக்கிறது காமிய ஆராதனங்கள்ல. சிலதெல்லாம் காமிய ஆராதனம் ஒண்ணு இருக்கு, காமிய ஆராதனா ஒரு பலனுக்காக பகவான ஆராதனை பண்றது, இந்த பலன் வேணும் ராஜா வந்து மழை பெய்யணும் அப்படிங்கறதுக்காக பகவானுக்கு விசேஷமா ஆராதனை பண்ணணும் அப்படின்வான், ஒரு மழை பெய்யணும் அப்படிங்கறதுக்காகவோ நாட்டில் இருக்கிற ரோகங்கள்லாம் நீங்கணுங்கிறதுக்காகவோ இல்ல இன்னும் நல்ல தானிய சமிருத்திகள் எல்லாம் வரணும் அப்படிங்கறதுக்காகவோ இந்த மாதிரி காமிய பலன்களை எல்லாம் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கறதுக்காகவோ இந்த மாதிரி காமிய பலன்கள் சில பலன்கள்ல ஆசைப்பட்டு சில ஆராதனைகள் பண்றோம் இல்லையோ அவளுக்கு தான் வந்து அதுல ஏதாவது குறவெல்லாம் வந்ததுன்னா அபசாரத்துல போய் சேர்ந்துரும், அந்த அபசாரத்தினால அவளுக்கு அந்த பலன் கிடைக்காம இருக்கும். ஆனா நாம பண்ற ஆராதனைகள் நித்திய ஆராதனம் அப்படின்னு இது காமிய ஆராதனம் இல்ல, இது நித்திய ஆராதனம், ஒரு பலனுக்காக ஆராதனம் பண்றவா இல்ல, பலனுக்காக ஆராதனம் பண்றவா பலன் கிடைச்சவனே நிறுத்திடுவான் இது அப்படி கிடையாது. நித்தியமே நாம பண்ற ஆராதம் எம்பெருமான் பிரீத்திக்காக நாம பண்ற ஆராதம், அவன் திருவள்ளுவப்புக்காக நம் சொரூபத்துக்காக, நம்மளாம் பகவானை சேர்ந்தவர்கள் அவனுடைய தாசர்கள் அவனுக்கே ஆட்பட்டவர்கள் அவனிடம் சரணாகதி செய்வர்கள், அப்ப அவனுக்கு ஆராதனம் பண்றதுக்காக நமக்கு வேற என்ன காரியம் இருக்கு, ஒரு காரியமும் கிடையாது. அதனால அவனுக்கு கட்டாயம் ஆராதனம் பண்றதுதான் எனக்கு சொரூபம், அதுதான் எனக்கு பரமபோக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு ஆராதனம் பண்ணக்கூடியவர்கள் நாம. அப்ப நாம வந்து இந்த அபசாரத்தை பத்தி எல்லாம் பெருசா கவலைப்பட வேண்டாம், ஐயோ அபசாரப்பட்டுனா என்ன பண்றது இதனால என்ன அனர்த்தம் வந்துருமோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அழகா ஆராதனத்துல கடைசியில ஒரு ஸ்லோகம் சொல்றாங்க, உபசாராபதேசேன கிருதான் அகரகர்மையா அபசாரானிவான் சர்வான் சமஸ்வ புருஷோத்தமன், உனக்கு உபசாரம் பண்ணணும் தான் ஆரம்பிச்சேன் ஆனா நிறைய அபசாரம் கலந்திருக்கு இதெல்லாம் நீ பொறுத்தரணும் அப்படின்னு பகவான் கிட்டே நாம பிரார்த்திக்கிறோம். நமக்கு ஆராதனத்துல நிறைய அபசாரம் கலக்கதான் கலக்கும் அது ஒண்ணும் சந்தேகமே கிடையாது, ஆனா கூட அதெல்லாம் நம்ம விட்டு போக கூடாது அப்படிங்கறது ரெண்டாவது சுவாமி சாதிச்ச விஷயம். ஆக இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல பிரசங்காது இங்க வந்து சொல்றோம், இந்த அதாவது இதோட கூட சம்பந்தப்பட்டபடினால அந்த விஷயத்த நாம இங்க சொல்றோம். அப்போ ஈடும் இடும் புமிலீசன் பாடு விடாது என் மனனே, பாடும் என்ன அவன் பாடல் ஆடும் எனங்கு மனங்கே அப்படிங்கிறபடினாலே அவன் அல்பதுஷ்டேகே, ரொம்ப அல்பமான விஷயத்துல கூட சந்தோஷப்படக்கூடியவன் அப்படிங்கிறது ஈடும் எடுக்கும் இலீசன் அப்படிங்கறதுனால தெரியுது அப்படிங்கிறது மூணாவது பாட்டினுடைய சாரம். நாலாவது பாசுரம் அடுத்த காலட்சேபத்திலே நாம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.